ஞானியின் ஆகாமிய கர்ம மகளம் வகைக்கூறல் சீவினா சீவன் முத்தர்கள் இராப்பகல் போல் மாறி மாறி வரும் சிவதுக்கங்களை ஒப்பக்காண்டலால் பொறுமையாக விருந்து பிராரத்த கன்மத்தின் பயனான சிவதுக்கங்களை அனுபவிக்கும் காலத்தில் செய்யும் நல்வினை தீவினைகள் மறுமையைத் தொடராது நசிக்கும் மார்க்கம் எங்கனம் குவளை அன்பனே. அச்சீவன்முத்தர் செய்த தீவினையை அறிவினர் தோஷத்திருஷ்டியால் நிந்தித்துக் கொள்ளுகின்றனர். அரி சாஸ்திர விசாரத்தினால் உலகம் உண்மை என்னும் ஞானம் நசிக்கின்றது. ஆத்ம அபரோட்ச ஞானத்தினால் உலக வியவகார யோக்கியத்துவம் நசிக்கின்றது. பிராரத்த நாசத்தினால் உலகத் தோற்றம் நசிக்கின்றது. மாயிங்கனம் மூவிதமாக நாசத்தை அடைகின்றது. தனக்குள்ளே பிரம்மபாவத்தைக் கொள்ளாதுவிடின் ஜீவபாவம் நீங்குவதில்லை. உண்மையான அத்வைதம் அறியப்படின் விஷி வாசனை நீங்கும். வாசனை நீங்கின் பிராரத்தம் போய பிறகு தேகம் வருவதில்லை. இவ்வாறாக மாயை முற்றும் நசித்துப் போதல் நிச்சயம். வராகோபனிஷத்தூர் அத்தியாயம். ஞானியின் புத்திரர்கள் தாயத்தை அடைகின்றனர், மித்திரர்கள் புண்ணியத்தை அடைகின்றனர், சத்துருக்கள் பாவத்தை அடைகின்றனர் என்பது சுருதிடோட்டாயம். பிராசீனமான சொத்து ஈண்டிது இரகசியமாம். ஆத்மாவின் கண் ஞானிக்கு கர்த்திருத்து வாதிப்பிராந்தியின்மையின் அவன் கர்மகர்த்திரு வந்தாம். கர்மகர்த்திரு வாகாமையின் கருமமே செய்வதென்றான். ஞானியின்பால் வினையே நிகழாமையின் அதனைப் பாகிப்பத்தெங்கனமாம். ஞானி அந்த கரண முதலியவற்றால் நிகழும் கருமங்கட்கும் அவற்றிற்கும் சாட்சி மாத்திரமாய் விளங்குகின்றான். ஆகலின் அவன் கருமஞ்செய்பவனல்லன். ஞானியினுடைய நல் வினையை பூசிப்பவரும் தீவினையை தூஷிப்பவரும் பங்கிட்டுக் கொள்ளு. 103 தத்துவ விளக்கப்படலம். 105 தேகத்தில் உவர்ப்புத் தோன்றாமை நியமமாயிருத்தலின் அதுபற்றி அவர் கற்கதுவாயிலாகவே தத்துவ ஞானம் உண்டாகுமாறு சுதியர்த்தவாதமாக அந்தனன் கூறினாரென்க. பிரார்த்தகன்மமம் முடிவு பெறும் பரியந்தம் அறவென்றோல் அறவுதா நுரித்த தோழி லபிமானமற்றிருப்பது போன்று வேறாகக் கண்டதன் சரீரத்தில் லபிமானமற்று வியவகரிக்கின்றான். இத்தன்மை தாய சரீரத்தையுடைய முத்தன் இருப்பிடமின்றி தன்னாலொருவருக்கும் துன்பமுன் தாகாவாறு சந்திரனைப் போன்று சஞ்சரிக்கின்றான். புண்ணியரது புண்ணிய க்ஷேத்திர முதலிய தீர்த்தங்களிலாவது சண்டாளர்களது இல்லத்திலாவது இன்னவிடத்து உடலை விட வேண்டுமென்னும் நியமங்கருதாது உடம்பை விட்டு கைவலிய மோட்சத்தை அடைகிறான். ஜீவன் முத்தன் விட்ட அவ்வுடம்பைத்திப் பலி கொடுத்தல் வேண்டும் அல்லது புதைத்தல் வேண்டுமென்று பைங்களோபனிடம் கூறுவதும் அந்த மின் ஞானியருளை அடைந்த கால் அந்த உளரான் குகை சீத்திருத்திடில் சுந்தர மன்னரும் தொல்புவியுள்ளோரும் அந்த மேல் இன்ப வருள் பெறுவாரே என்று திருமந்திரன் கூறுவதும் பிறவும் உய்த்துணர்வார்க்கு ஞானியின் சரீரம் பிணவடிவமாகாதென்பது அசங்கதமாம் என்க. 6 ல ஞானியின் சரீரம் பிணமாய் விழுங்காலத்து அவனுக்கு தேசகால ஆசனாதிகளின் அபேட்சையில்லை, ஆனால் உபாசகனுக்கு அவற்று நபேட்சையுண்டு. ஜெகச்சத்தியம் பிரமத்திற்கும் எனக்கும் உள்ள பேதம் வாஸ்தவம். நான் ஜனன மரணாதி தர்மமுடையவன் என்னும் பிராந்தி ஞானிக்கு மறந்து மென்மையின் அவன் உத்தராயண முதலிய புண்ணிய காலங்களிலாவது தட்சி நாயன முதலிய பாபகாலங்களிலாவது காசி முதலிய பவித்திர தேசங்களிலாவது இலங்கை முதலிய அபவித்திர தேசங்களிலாவது உத்தமமான சித்தாசனத்திருந்தாவது அதமமான சபாசனத்திருந்தாவது பிரம்மமே நான் என்று சாவதானமாய்ச் சிந்தனை செய்து கொண்டாவது ராமராம அல்லது சிவசிவ என்று கூறிக்கொண்டாவது வியாதியினால் மிக்க வியாகுலமடைந்து ஆ யோ ஐயோ அப்பா அப்பா அம்மா அம்மா சாமி சாமி என்று புலம்பிக் கொண்டாவது இறப்பினும் அவற்றாலவனுக்கு இலாப நஷ்டம் ஒன்றுமில். லைடோட் ஒருவன் நாடொரு மத்தியே நன்றியும் வேதத்தைச் சுப்பனாவஸ்தையிலும் சுழ்த்தியவஸ்தையிலும் மறந்தாலும் மறுநாள் அவ்வேதத்தை அவன் அத்தியனன் செய்யாதவனாகான் அத்தியனன் செய்வன். அதுபோல ஞானிக்கு மரண காலத்தில் தத்வானுசந்தான வடிவப்பெருமாத்ம ஐக்கிய ஸ்மரணமில்லையாயினும் அவனது ஞானத்திற்கு கேடின்றான். நீன் தேகம் காசியில் விழுக அல்லது சண்டாளன் வீட்டில் விழுக. ஆனால் ஞானமடையின் காலத்து பக்த பிராந்தி நிவர்த்தியாதலின் அந்த ஞானி சர்வமுகத்தாலும் முத்தனை என்பது வேதாந்த சம்பிரதாய வாக்கியமாம். கைவல்லிய நவநீதம் 99. கடமெனு முபாதி போனார் ககனமுன் தானார் போல விடலெனு முபாதி போன புத்தரன் சீவன் முத்தரடிமுடி நடுவுமின்றி யகம்புறமின்றி நின்ற படுதிகள் விதேக முத்தி பதமடைந்திருப்பரென்றும் சூட்சும சரீரம் கொல்லநிலையிற் காய்ந்த இரும்புண்ட நீர்ப்பவுலத்துரியமாயும் வியாபகமாயும் உள்ள ஆன்மஸ்வரூபத்து நிலையமாகின்றது. இவ்வாறு 3 சரீரழம் ஒழுதலால் ஜீவன் முத்தனுக்கு புனராவிருத்தி மீண்டும் பிறத்தல் உண்டாகின்றதில்லை. எவனது சூக்கும சரீரம் மரணகாலத்தில் வெளியிற் செல்லுகின்றதோ அவனுக்கே புன ராவிருத்தியுண்டென்பது நியமம்.